இதில் வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, மாந்தளிர்ன்றது வந்து எதை குறிக்குது ஐயா? மாந்தளிர், மாமரத்தின் இளம் இலை, அதுதான் மாந்தளிர். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மாமரத்தினுடைய இளம் இலைகளை பார்த்திருப்பீர்கள். அதனுடைய நிறம் பொலிவாக இருக்கும். முற்றிய இலைகள் பச்சை நிறமாக இருக்கும். ஆனால் இளம் இலைகள் அவ்வாறு அப்போதுதான் துளிர்த்து வரக்கூடிய இலைகள் ஒரு விதமான பொன் நிறத்தோடு காட்சியளிக்கும். அதில் ஒரு பொலிவுத்தன்மை இருக்கும். அந்த மாந்தளிர் இங்கு சீதையின் மேனிக்கு உவமையாக ராமனால் சொல்லப்படுகிறது. மாந்தளிர் மேனி, இது ஒரு பொதுவான ஒரு உவமைதான். மாந்தளிர் மேனி என்று சொல்வது பொதுவான உவமைதான். பல இலக்கியங்களில் இந்த உவமை வருகிறது. மாந்தளிரினுடைய அந்த நிறம், பொலிவான அந்த நிறம் பெண்களின் மேனி வண்ணத்திற்கு உவமையாக காட்டப்படும். இங்கு ராமன் சீதையின் மேனியை மாந்தளிர் மேனி என்று சொல்கிறார். சரி. கூடுதலாக நறு நறு என்ற ஒரு அடை இடையில் வருகிறது. அதற்கு வாசம் என்று பொருள். நறுமணம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, நறுமணப் பொருள்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. நறு என்றாலே வாசம்தான். அதை நாம் வாசம் என்பதற்கே அடையாக சேர்த்து நறுமணம் என்று சொல்லுகிறோம். கூடுதலாக நறுமணம், நல்ல வாசம், நறுமேனி என்பது வாசம் பொருந்திய, நல் மனம் பொருந்திய மேனி என்று அர்த்தம். சரி ஐயா. ஐயா, இப்பொழுதுதான் பதிவு பண்ண தொடங்கி இருக்கிறதுனால இன்னும் ஒரு முறை இந்த பாடலை உங்களால் படிக்க முடியுமா ஐயா? ஒரு வேண்டுகோள். சரி. சேந்தொளி விரி செவ்வாய் பைங்கிழி செங்கோல காந்தளிர் மலர் ஏறி பொலிவது கவினாறும் மாந்தளிர் நறுமேனி மங்கையின் மணிமுங்கை ஏந்தின எனலாகும் இயல்பின இவை காணாய். அங்கு ஒரு இயற்கை காட்சியை ராமன் பார்க்கிறான். செங்காந்தல் பூக்களில் பச்சை கிளிகள் அமர்ந்திருக்கின்றன. அந்த காட்சியை சீதைக்கு காட்டுகிறான். வெறுமனே காட்சியை மட்டும் சொல்லவில்லை, கூடுதலாக அந்த காட்சியோடு ஒரு வர்ணனையும் சேர்த்து சொல்லுகிறான். ஒரு தன் கற்பனையையும் இணைத்து பேசுகிறான். சீதையே, மாந்தளிர் நறுமேனி மங்கையே, இதோ பார், செங்காந்தல் பூக்களில் கிளிகள் அமர்ந்திருக்கின்றன. இந்த காட்சி உன்னுடைய கைகளில் கிளிகள் அமர்ந்திருப்பது போல தோன்றுகிறது, இதோ பார் என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். சரி ஐயா, நன்றி ஐயா. அடுத்த பாடல் போகலாம். அடுத்த பாடல். அடுத்த பாடலும் சென்ற பாடல் போன்ற ஒரு பாடல் தான். சீதைக்கு அந்த வனத்தின் வனப்பு ஒன்றை ராமன் காட்டக்கூடிய பாடல் தான். அருந்ததி அணையாளே அமுதினும் இனியாளே செருந்தியின் மலர் தாங்கும் செறி இதழில் அசோகம் பொருந்தின களிவண்டின் பொலிவன பொன் ஊதும் இருந்தையின் எழுதி ஒத்தெழுவன இயல் காணாய். இது இயற்கையை மிகவும் நுட்பமாக வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. இந்த பாடலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிகவும் ரசனை உணர்வோடு இந்த பாடலை நாம் தோய்ந்து வாசிக்க வேண்டும் என்றால் நாம் இயற்கையில் பல காட்சிகளை நன்றாக முன்பே அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்போது அந்த செங்காந்தல் பூக்கள் சீதையின் விரல்களுக்கு கைகளுக்கு இணையாக இருந்தன. அதில் கிளி இருப்பது சீதையின் கைகளில் இருப்பது போல இருந்தது என்ற பாடலில் கூட நாம் ஏற்கனவே செங்காந்தள் பூக்களை பார்த்திருந்தவர்களாக இருந்தால் அந்த பாடலை இன்னும் கூடுதலாக ரசிக்கலாம். நாம் நேரடியாக செங்காந்தள் பூக்களை பார்த்து பார்த்து பழகி இருந்தால் அந்த வர்ணனையோடு அந்த செங்காந்தள் பூக்களை பார்த்த நம் காட்சி நினைவுக்கு வந்து அந்த வர்ணனையை நாம் இன்னும் கூடுதலாக உணர்ந்து அதிசயிக்க முடியும். ஆனால் பார்க்காவிட்டால், செங்காந்தள் பூக்களையே இதுவரைக்கும் பார்த்திராவிட்டால், ஓ இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு என்று நாம மனதிற்குள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் நினைத்துக் கொள்வோம். ஆனால் அதை நேரடியாக பார்த்திருந்தால் அந்த பாட்டினுடைய வர்ணனை மிக பொருத்தமாக இருப்பது கண்டு நமக்கு இலக்கியச் சுவை மேலும் அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பாடல் இன்னும் நுட்பமாக இயற்கையினுடைய அந்த அழகை தொழுகிறது. தெருந்தியின் மலர்தாங்கும் செறி இதழில் அசோகம் பொருந்தின கழிவண்டின் பொலிவன ஒன்வூதும் இருந்தையின் எழுதி கூத்து எழுவன இயல் காணாது. ஆளே இல்லாத அத்துவான வனம் அது, அங்கு யாருமே இல்லை. அந்த வனத்திற்குள் கொல்லன் உலைக்களம் இருக்கிறது என்று ராமன் சொல்லுகிறான் சீதைக்கு. ஒரு இயற்கை காட்சியை காட்டி இதோ கொல்லன் உலைக்களத்தை பார் என்று சொல்லுகிறார். கொல்லன் என்றால் பொற்கொல்லன், பொற்கொல்லனுடைய உலைக்களம், அதை உலைக்களம் என்று சொல்லக்கூடாது, அதை பொற்கொல்லர்கள் செய்யக்கூடிய தங்கம் செய்யக்கூடிய அந்த பட்டறை, அந்த பட்டறையை பார், தங்க பட்டறை வேலை இங்கு நடக்கிறது பார் என்று காட்டுகிறார். அங்கு உண்மையிலேயே அங்கு பொன் செய்யக்கூடிய பொற்கொல்லர்கள் யாரும் இல்லை, தங்க பட்டறை வேலை எதுவுமே அங்கு உண்மையில் நடக்கவில்லை. ஆனால் ஒரு இயற்கை காட்சியை காட்டி பொற்கொல்லருடைய அந்த பட்டறையில் நடக்கின்ற வேலை இங்கும் நடப்பது போல் இருக்கிறது பார் என்று சொல்லுகிறான் ராமன். அது என்ன காட்சி? அருந்ததி அணையாளே அமுதினும் இனியாளே, இது சீதையை விழித்து பேசக்கூடிய வாக்கியம். அருந்ததி அணையாளே அமுதினும் இனியாளே, இவ்வாறு விழித்து பேசிவிட்டு அந்த காட்சியை சொல்லுகிறான். அது அடுத்த அடிகளில் வருகிறது. முதலடியில் அவளை உயர்த்தி பேசுகிறான், அருந்ததி அணையாளே. அருந்ததி என்பவள் மிகச்சிறந்த பதிவிரதை, வசிஷ்ட முனிவருடைய மனைவி. அவள் நட்சத்திரமாக வானமண்டலத்தில் இருப்பதாக சொல்லுவார்கள். திருமணத்தின் போது அந்த அருந்ததி காட்டுவது ஒரு வழக்கம். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் என்ற ஒரு வழக்கம் இப்போதும் இருக்கிறது. அருந்ததி என்பவள் மிகச்சிறந்த கற்புத்திறம் வாய்ந்தவளாக இருந்ததனால் புதிதாக மணமாகக்கூடிய மணமகளுக்கு அந்த அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த அருந்ததிக்கு இணையானவளே என்று தன் மனைவியை விழித்து பேசுகிறான் ராமன். அருந்ததி அணையாளே அமுதினும் இனியாளே, அமிர்தத்தை விடவும் இனிமை வாய்ந்தவளே. இவ்வாறு விழித்து சீதையை கூப்பிட்டு சொல்லுகிறான். செருந்தியின் மலர்தாங்கும் செறி இதழில் அசோகம் பொருந்தின கழிவண்டின் பொலிவன. இந்த பாடலில் இரண்டு வகையான மலர்கள் குறிப்பிடப்படுகின்றன. செருந்தி மலர், அடுத்து அசோக மலர். செருந்தி மலர், அசோக மலர். இந்த செருந்தி மலர் சிவப்பு நிறம் வாய்ந்ததாக இருக்கும், அசோக மலர் பொன் நிறம் வாய்ந்ததாக இருக்கும். செருந்தியின் நிறம் சிவப்பு, அசோக மலர்களின் நிறம் பொன் நிறம், மஞ்சள் நிறம். இந்த இரண்டு மரங்களும் அருகருகே வளர்ந்திருக்கின்றன, கிளைகள் பரப்பியிருக்கின்றன, ஒன்றிற்கு ஒன்றாக அவை பிணைந்து பூக்களும் ஒன்றிணைந்து கிடக்கின்றன. செருந்தியின் சிவப்பு பூக்களின் ஊடாக அசோக பூக்களும் பூத்திருக்கின்றன. அசோக பூக்கள் நிறைய அந்த செருந்தி பூக்களுக்கு இடையாக பூத்து இருக்கின்றன. இவற்றிற்கு மேலாக வந்து வண்டுகள் மொய்க்கின்றன. மனக்கண் முன்பு நீங்கள் அந்த காட்சியை கற்பனம் செய்து பார்த்து கொள்ளலாம். நீங்கள் நம் செருந்தி மரம், அசோக மரம், செருந்தியில் சிவப்பு வண்ண பூக்கள் பூத்து குலுங்குகின்றன, அசோக மரத்தில் பொன்னிற பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. இவை இந்த பூக்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றாக பிணைந்து கிடக்கின்றன. இந்த பூக்களின் மீது வந்து வண்டுகள் மொய்க்கின்றன. இந்த காட்சியை பார்த்துவிட்டுதான் பொற்கொல்லனுடைய அந்த பட்டறை காட்சி போல் இருக்கிறது என்று சொல்கிறான் ராமன். செருந்தி பூக்கள் சிவப்பு வண்ணமுடையவை, அவை செந்தீ தீ போல அந்த பட்டறையில் எரியக்கூடிய பொன்னை பொன்னை பொற்கொள்ளர் உருக்கும் போது அவர் நெருப்பை உண்டாக்குவார் அல்லவா, அந்த நெருப்பு போல் அந்த செறிந்து பூக்கள் காட்சி அளிக்கின்றன. அந்த பூக்களுக்கு மீதாக அசோக பூக்களும் பூத்திருக்கின்றன. அந்த பூக்களுக்கு மேலாக அசோக மரங்கள் கிளைகளை பரப்பி பொன்னிற பூக்களை பூத்து காட்சி அளிக்கின்றன. ஆக அந்த செறிந்தி பூக்களுக்கு மேலாக இந்த மஞ்சள் நிற பூக்கள் பூத்திருப்பது நெருப்பின் மீதாக தங்கத்தை வைத்திருப்பது போல் இருக்கிறது. இது மட்டுமல்ல, இதற்கு மேலாக கரிய நிற வண்டுகள் வந்து மொய்த்து கொண்டிருக்கின்றன. அது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பொற்கொள்ளர் நெருப்பை மூட்டுகிறார், தணலை மூட்டுவார், அதன் மீதாக தங்கத்தை வைப்பார். அந்த தங்கம் உருகுவதற்காக, அந்த நெருப்பு மேலும் பற்றி எரிவதற்காக கரிகளையும் மேலே வைப்பார். கரித்துண்டுகள் வைத்து கொண்டு ஊதுவார். அந்த நெருப்பு பற்றி எரியும், அந்த கரித்துண்டில் பற்றி எரியும். ஆக அந்த பொற்கொள் அந்த பட்டறையில் நெருப்பு எரியும், அது அதில் தங்கம் வைக்கப்பட்டிருக்கும், அதன் மீதாக கரித்துண்டுகள் அந்த பொற்கொள்ளரால் வைக்கப்பட்டிருக்கும், அதை அவர் ஊதுவார். இப்போது அந்த காட்சி, அந்த பொற்கொள்ளருடைய பட்டறையில் நடக்கக்கூடிய அந்த காட்சி இங்கே இந்த வனத்திற்குள் இயற்கை காட்சிகள் தென்படுகிறது என்று ராமன் சொல்லுகிறார். செறிந்தி பூக்களாகிய நெருப்புக்கு மேலாக அசோக பூக்களாகிய பொன் தங்கம் வைக்கப்பட்டு அதன் மீது கரிய வண்டுகளாகிய கரிகள் போர்த்தப்பட்டு அதை அப்படி காற்றில் அசையும் போது, அந்த வண்டுகள் விலகும் போது அந்த அந்த கரிகள் விலகியவுடன் உள்ளிருந்து தங்கம் தென்படுவது போல அந்த வண்டுகள் கொஞ்சம் அங்கும் இங்கும் விலகும் போது அந்த மஞ்சள் பூக்கள் தெரிகின்றன. நெருப்புக்கு ஊடாக தங்கம் தெரிவது போல அந்த அசோக பூக்கள் தெரிகின்றன. இதுதான் காட்சி. இதைத்தான் ராமன் சொல்லுகிறார். பார், போர்க்கொல்லருடைய பட்டறையில் நடக்கக்கூடிய காட்சி போல் இது இருக்கிறது பார் என்று சொல்லுகிறார். இவ்வாறு யாராவது கற்பனை செய்ய முடியுமா? பூக்கள் பூத்திருக்கின்றன, செந்நிற பூக்கள் பூத்திருக்கின்றன, மஞ்சள் நிற பூக்கள் பூத்திருக்கின்றன, கருநிற வண்டுகளும் மொய்த்திருக்கின்றன. இதை பொற்கொல்லருடைய பட்டறையில் நெருப்பில் தங்கம் உருக்கப்படுவதற்கு இணையாக்கி ராமன் சொல்லுகிறான். அப்படி ஒரு வர்ணனையாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. செருந்தியின் மலர் தாங்கும் செறி இதழில் அசோகம். செருந்தியின் மலர் தாங்கும் செறி இதழில் அசோகம் பொருந்தின. செருந்தி என்பது அந்த சிவப்பு நிற பூக்களை பூக்கக்கூடிய மரம். அந்த செருந்தியின் மலர், அந்த செக்க சிவந்த அந்த மலர்களில் இருக்கக்கூடிய செறி இதழில், செறிவான இதழ்களில் அசோகம் பொருந்தின. அசோக மலர் பூக்கள், அசோக மரப் பூக்கள் வந்து ஒன்றிணைந்தன. அது மட்டுமல்லாமல் களிவண்டின் பொலிவன, அவற்றின் மீதாக களிப்பை உடைய வண்டுகள், ரீங்காரம் இடக்கூடிய வண்டுகள் வந்து அமர்ந்து பொழிந்து கொண்டிருக்கின்றன. இவை எப்படி இருக்கின்றன என்றால், பொன் ஊதும் இருந்தையின் எழுதி ஒத்து எழுவன இயல் காணாய். பொன் ஊதும், தங்கத்தை வைத்து ஊதுகின்ற இருந்தையின் எழுதி ஒத்து எழுவன. கரியில் இருந்து எழக்கூடிய தீயை ஒத்து இந்த பூக்கள் இருக்கின்ற இயல்பை நீ பார்ப்பாயாக என்று சொல்லுகிறார். பொன் ஊதும் இருந்தையின் எழுதி ஒத்து, பொன்னை ஊதக்கூடிய இருந்தை என்றால் கரி என்று பொருள். கரி, இது ஒரு அரிய வார்த்தை, இலக்கியங்களில் சில இடங்களில் பயின்று வந்திருக்கிறது. நாலடியாரில் கூட ஒரு பாடலில், அப்பாலால் கழுவி பன்னால் உணக்கினும் வாலிதாம் பக்கம் இருந்தைக்கு இருந்தன்றே என்ற ஒரு பாடல் வரும். அதாவது பாலில் ஊற வைத்து ஊற வைத்து எடுத்து சூரிய வெப்பத்தில் காய வைத்து காய வைத்து பல நாள் எடுத்து எடுத்து நாம் வைத்தாலும் கறிக்கு ஒருபோதும் வெண்மை இயல்பு வராது என்று அந்த நாலடியார் பாடல் சொல்லும். கரியை பாலில் ஊற வைத்து வெயிலில் காய வைத்து எடுத்தாலும் கறி ஒருபோதும் வெண்மை நிறமாக மாறாது என்று ஓமானமாக அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கும். அங்கு கரியை குறிப்பதற்கு இருந்தை என்ற ஒரு வார்த்தை வரும். அதே போலத்தான் இங்கும் இருந்தை என்ற வார்த்தை கரியை குறித்து வந்திருக்கிறது. இருந்தை, இருந்தையின் எழுதி ஒத்து, பொன் ஊதும், அதாவது பொண்ணுக்கு மேலாக வைக்கப்பட்ட கரியில் இருந்து எழுகின்ற தீயை ஒத்து எழுவன. பொன் வைக்கப்பட்டிருக்கிறது, பொண்ணுக்கு மேலாக கரி வைக்கப்பட்டிருக்கிறது, பொற்கொல்லர் ஊதுகிறார், நெருப்பு கரிக்கு மேலாக வருகிறது. அதே போல இங்கு இது இங்கு அசோக மலர்கள், மஞ்சள் நிற பூக்கள் பூத்து கிடக்கின்றன, அவற்றின் மீதாக வண்டுகள் மொய்த்திருக்கின்றன. ஊடாக அந்த செறிந்தி மலர்களும், செக்கச் சிவந்த அந்த மலர்களும் இருக்கின்றன. இவை காற்றில் ஆடும்போது திடீரென்று இந்த மஞ்சள் நிற பூக்களையும் கருப்பு நிற வண்டுகளையும் மீறி அந்த செறிந்து பூக்கள் மேலே வருகின்றன. அது எப்படி இருக்கிறது என்றால், நெருப்பு திடி அப்படியே தங்கத்தையும் கரியையும் தாண்டி மேல் எழுந்து வருவது போல இருக்கிறது. இருந்தையின் எழுதி ஒத்து எழுவன, பொன் ஊதும் இருந்தை. பொன் ஊதும் இருந்தை என்றால் பொன்னை வைத்து ஊதகின்ற கரி, அந்த கரியில் எழக்கூடிய தீ, எழுதி எழக்கூடிய தீ, எழும் தீ, ஒத்து எழுவன. எது? அந்த செறிஞ்சி பூக்கள். செறிஞ்சி பூக்கள் தானே செக்க சிவந்தவை. அவை அசோக பூக்களுக்கு இடையேயும் கருப்பான வண்டுகளுக்கு இடையேயும் எழுந்து வருவது. காற்று அசையும் போது, காற்றால் கிளைகள் அசையும் போது அந்த பூக்கள் மேலே வெளிப்பட்டு தோன்றுவது அசோக பூக்களையும் வண்டுகளையும் தாண்டி வெளிப்பட்டு தோன்றுவது. கரியையும் தங்கத்தையும் தாண்டி நெருப்பு மேலே வருவது போல இருக்கிறது. இயல் காணாய், இந்த இயல்பை நீ பார்ப்பாயாக என்று ராமன் சொல்லுகிறார். இது ஒரு நுட்பமான வர்ணனை. இப்படி வர்ணிப்பதற்கு இயற்கையை கூர்ந்து கவனிக்கக்கூடிய திறம்புடைய ஒரு புலவரால் தான் முடியும். சாதாரணமாக பார்த்துவிட்டு கடந்து போபவர்களால் முடியாது. பலரும் இயற்கையை பார்த்து ரசிக்கிறார்கள். இப்போது கோடை விடுமுறையில் இங்கு பலரும் பல இடங்களுக்கு போகிறார்கள், இயற்கை வளம் சார்ந்த இடங்களுக்கு போகிறார்கள். பெரும்பாலும் மேலோட்டமாக பார்த்து விட்டு வந்து விடுவார்கள், இல்லாவிட்டால் படம் பிடிப்பார்கள். படம் பிடிப்பதில் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம், அங்கங்கு நின்று கொண்டு படம் பிடித்து கொண்டு வருவார்கள், அவ்வளவுதான். ஆனால் இப்படி இந்த கம்பன் பார்ப்பது போல இயற்கை ஊடுருவி அவர்கள் பார்த்து ரசிப்பார்களா என்பது கேள்விதான். இந்த அளவிற்கு சாமானிய மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள். பார்த்துவிட்டு என்ன அழகான காட்சி என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு பெரும்பாலானவர்கள் வருவார்களே தவிர, இப்படி இயற்கையை நுட்பமாக பார்த்து ரசிப்பவர்கள் எத்தனை பேர்? கம்பன் அந்த ரசனையை உடையவனாக இருந்திருக்கிறான், அதை நமக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறான். அவன் பார்த்த அந்த ரசனையை நம்மையும் உணர வைக்கிறான், பாட்டு வடிவில் உணர வைக்கிறான். அதான் கம்பனுடைய கை வண்ணம். இது கவிஞர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு திறன். இப்படி சாமானியர்கள் நோக்க மாட்டார்கள், அவர்கள் கடந்து போவார்கள், ஒரு பிரமிப்போடு கடந்து போய்கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு நுட்பமாக பார்த்து ரசிப்பவர்கள் கவி உள்ளம் உடையவர்களாகத்தான் இருக்க முடியும், மற்றவர்களால் முடியாது. இங்கு கம்பனுடைய அந்த கவி உள்ளத்தை, அந்த வர்ணனை திறத்தை, இயற்கையோடு இயைந்த அவனுடைய இதயத்தின் போக்கை நாம் மிக அழகாக இந்த பாடலில் பார்க்கிறோம். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த பாடல் விளக்கம் நான் சொல்லும்போது அந்த காட்சி உங்களுக்கு மனக்கண் முன் வருகிறதா? அதை உள்வாங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆமாம் ஐயா, அது கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. ஆனால் நான் இந்த மலர்களை எல்லாம் பார்த்ததில்லை, அதனால் குத்து மதிப்பாக அது கற்பனை பண்ணி பார்க்க அதான், முடியும். இதை பார்த்திருந்தால் இதனுடைய சிறப்பு இன்னும் அதிகமாக நமக்கு தெரியும். நீங்கள் இதுல இருக்கும் எல்லா மலர்களையும் பார்த்திருக்கீங்களா ஐயா? இல்லை இல்லை, நானும் பார்த்ததில்லை. நான் என்னுடைய ஊர் பகுதி என்பதே கிட்டத்தட்ட பாலைவனம் போன்ற ஒரு பகுதி, அங்கு இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் பார்க்க முடியாது. சரி, தேன் பூ அப்படிம்பாங்களே. அப்புறம் நேத்திக்கு நான் வந்து ஒரு இடம் போயிருந்தேன். அங்கே வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிகப்பு மலர் ஒரு மரம் பார்த்தேன். அது என்ன மரம் தெரியல, ஆனால் இங்கே பூக்கும். இந்த கலிஃபோர்னியாவில் இருக்குது அந்த அந்த சிகப்பு காந்தள் காந்தள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆமாம், காந்தள் அது அது காணக்கூடியது தான். ஆனால் இந்த செருந்தி, இதற்கு பெயர் செருந்தி என்று சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர் உடைய, ஒரே மரத்திற்கே வெவ்வேறு பெயர் உடைய தன்மை இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே செருந்தி என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மரமாக கூட இருக்கலாம். இப்போது இங்கே கூட நாம் இருக்கும் வீட்டுக்கு எதிரே ஒரு மரம் இருக்கிறது, அதில் சிவப்பு நிற பூக்கள் தான் பூத்து புழுங்குகின்றன. அந்த மரத்திற்கு பெயரே தெரியவில்லை. பக்கத்தில் அருகே உள்ளவர்களிடம் கேட்டாலும் அந்த மரத்திற்கு பெயர் யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. அதில் சிவப்பு நிற பூக்கள் தான் பூத்து புழுங்குகின்றன. பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அதுவே செறிந்தியாக இருந்தாலும் இருக்கலாம். நமக்கு நிறைய மரங்களை நாம் பார்த்தாலும் பெயர் தெரியாமல் இருக்கிறோம். ஒருவேளை செறிஞ்சி செம்பருத்தி தான் செருந்தின்னு அழைத்திருக்காங்க. செம்பருத்தி என்பது இந்த அளவிற்கு, அசோக மரம் என்பது உயர்ந்து ஓங்கி வளரக்கூடியது. செம்பருத்தி என்பது செடி தானே, அது அந்த அளவிற்கு அசோக பூக்கள் அசோக மரத்தின் அளவிற்கு உயர்ந்து வளர்ந்து இருக்காது அல்லவா? எனவே செருந்தியா செருஞ்சியா? செருந்தி செருந்தி செருந்தி எனவே செருந்தி. அதை ஒப்பிட முடியாது, செம்பருத்தி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது மரவகை, செருந்தி என்பது மரவகை, செம்பருத்தி என்பது செடி தானே. சரி கமலா, அந்த காந்தல் மலருக்கு ஆங்கிலத்து பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியல, கலிபோர்னியால இருக்குன்னு சொன்னீங்களே. கலிபோர்னியால இருக்கு. நேற்றுக்கு நான் வந்து யூசிஎல்ஏ கேம்பஸ் போயிருந்தேன். அங்கே வந்து அந்த ஏதோ ஒரு அந்த சிகப்பு கலர் இந்த மாதிரி, அது காந்தல் இல்லை, அது வேற, இது வேற ஏதோ ஒரு சிகப்பு, ஒரு மரம், அதில் அந்த சிகப்பு மலர்கள் இருந்தது. அது கிட்ட போய் பார்க்க முடியல, ஏன்னா அது வந்து அது என்ன ப்ரொடெக்டட் பிளேஸ், ஸோ ஒரு மரத்துக்கிட்டலாம் போக முடியல. அது ஆக்சுவலாக ரோடு சைடில் தான் இருந்தது. நான் ஏதோ ஒரு வேலை செஞ்ச இடத்துல அந்த ஆஃபீஸ் பார்க்கில் அந்த காந்தல் மரம் இருக்கும். சரி, கலிஃபோர்னியாவில் இருக்குது காந்தல் மரம். சரிண்ணா, செருந்தி கூட இருக்கு, அது நம்ம வேற பேராக இருக்கும், அவ்வளோதான், நமக்கு கரெக்டாக தெரியாதா இருக்கும் இல்லையா? ஆமாம். இல்லை, நாம் பார்த்திருக்கலாம், நாம் இந்த செருந்தியே பார்த்திருக்கலாம், ஆனால் அதற்கு செருந்தி என்ற பெயர் தெரியாமலேயே பார்த்து விட்டு வந்திருப்போம். வேறு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். செருந்தி ஓத்தனா ஸ்குவாஷரா இரு அப்படின்னு இருக்கு, அப்படின்னு ஒரு இது இருக்கு. மனோ வந்து ஒரு பூவின், செங்காந்தல் பூவின் புகைப்படம் அனுப்பியிருக்காரு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல. நன்றி ஓ மனோ. ஆமாம் ஆமாம், அதுதான் செங்காந்தளம். அது செங்காந்தல், அது சென்ற பாடலுக்குரியதாக இருக்கு. சரி, இப்போ தெரியுது ஐயா, நல்லா ஆமாம், கைவிரல் போல கை இருக்கிறது. விரல் போலவே இருக்கு பாருங்கள். அதை பார்க்கும்போது அந்த வர்ணனையினுடைய நுட்பத்தை நாம் சட்டென்று உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த பூவை பார்க்கும்போது இல்லாவிட்டால் கையை போல எப்படி பூ இருக்கும் என்றெல்லாம் ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த பூவை பார்க்கும்போது அப்படியே கை விரல்கள் போலவே இருக்கின்றன பாருங்கள். ஆமாம் ஐயா, இது செங்காந்தல் தமிழ்நாட்டில் நிறைய பூக்குதா ஐயா? ஆமாம், அது பூ, அது நிறைய பார்க்கலாம். சரி ஐயா, நேரம் முடிவடைந்து விட்டது ஐயா. நம்ம அதற்குள்ள முடிந்து விட்டதா? சரி சரி. நடுவில் கொஞ்சம் இடையூறு இருந்ததுனால நேரம் ஆமாம் இரண்டு பாடல்கள் நான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரி, இதை எல்லாரும் வாசிக்கலாம், வாசிக்கலாம். சரி, இதில் இந்த பாடலில் அரிய ஒரு வார்த்தை இருந்தை என்பது. இருந்தை என்றால் கரி, கரித்துண்டு, அடுப்பு கரி, விறகு எரித்து வருகிறது அல்லவா கரி, அதுதான் இருந்தை. இருந்தையின் எழுதி ஒத்து எழுவன, அதாவது சரி. அந்த கரியில் இருந்து எழக்கூடிய தீயை ஒத்து எழுகின்றன. எது? அந்த செறிஞ்சி பூக்கள். செறிஞ்சி பூக்கள் அசோக பூக்களையும் வண்டுகளையும் தாண்டி மேலே வருகின்றது. அது பொற்கொல்லருடைய பட்டறையில் அந்த தங்கத்தையும் கரியையும் தாண்டி நெருப்பு மேல் எழுந்து வருவது போல் இருக்கிறது என்று சொல்கிறார். இவ்வளவுதான், இதுதான் சாரமான செய்தி. இந்த பாட்டு சொல்லக்கூடிய வர்ணனையின் சாரம் அதுதான். அதை அடைகள் பல கொடுத்து அழகாக ஒரு பாடலாக ஆக்கியிருக்கிறார். சரி ஐயா, இதுல குற்றிய லிகரம்லாம் எதுவும் இல்லை இல்ல ஐயா? அந்த தீ, அது முதல்ல படிக்கும்போது குற்றிய லிகரம்னு நினைச்சேன். எது? அந்த எழுதி ஒத்து, அது வந்து தீயை தான் குறிக்குது, நெருப்பு தான் குறிக்குது, கடைசி வரியில இருக்கு. ஆமாம், தீ என்பது நெருப்பு, அந்த நெருப்பை குறிக்கி. எழுதி என்றால் எழுகின்ற தீ, அது வினைத்தொகை. எழுகின்ற தீ, எழுதி என்பது அது வினைத்தொகை சொற்றொடர். நீங்கள் குற்றிய லுகரம் என்று எதை கேட்கிறீர்கள்? இல்ல, குற்றியல் லிகரம் ஏதாவது. அப்படியது. அந்த ஒத்து, ஒத்து என்பதில் அந்த தூ குற்றிய லுகரம் ஒத்து, அதனால் குற்றிய லுகரம் பெரும்பாலும் சேர்த்து வாசிக்கப்பட வேண்டும். எனவே ஒத்தெழுவன என்று சேர்த்து வாசிக்க வேண்டும். எனவே அதை அடைப்புக்குறிக்குள் காட்டியிருக்கிறார். அந்த தூ என்பது குற்றிய லுகரம். சரி. சரி, எல்லாரும் ஒரு முறை படித்துள்ள. ஆ, வாசிக்கணும். ஆ, படிக்கிறீங்களா யாராவது? பிரகாஷ் மனு நான் கமலா. படிக்கிறேன். பாடல் 181, வனம்புகு படலத்தில், செந்தொளி விரிஸ் செல்வாய் பைங் செந்து செந்தொளி விரி செல்வாய் பைங்கிலி சேன் சேந்தொழி, நெடில் நெடில், அது சேந்தொழி, சேந்தொழி. சேந்தொளி விரி செல்வாய் பைங்கிலி செங்கோள காந்தளின் மலர் ஏறி பொழிவது கவினாரும் மாந்தளிர் நறுமேனி மங்கை நின் மணி முன்கை ஏந்தின எனல் ஆகும் இயல்பின இவை காணாய். நல்லா. எல்லாருமே படிக்கலாம், படிச்சிடலாம். பிரகாஷ் நீங்களே ரெண்டு பாடலும் அந்த படிச்சு சொல்லிடலாம். ஓசையுடையவே படித்தா நல்லா இருக்கும். தானன தனனானா, தானன தனனானா, சேந்தொழில் விரி செவ்வாய் பைங்கிழி செங்கோலை, காந்தளின் மலர் ஏறி பொழிவது கவினாரும் மாந்தளிர் நறுமேனி மங்கையின் மணி முன்கை ஏந்தின எனலாகும் இயல்பின இவை காணாய். சரிங்க, அடுத்த பாடல் அந்த மாதிரி ஓசை. படி. அருந்ததி அணையாளை அணையாளே அமுதினமும் இனியாளே செருந்தியின் மலர் தாங்கும் செறியிதழில் அசோகம் பொருந்தின கழிவண்டின் பொலிவன பொன் ஊதும் இருந்தையின் எழுதி ஒத்து எழுவன இயல் காணாய். நல்லது. மனோ இல்லைனா கமலா படிக்கிறீங்களா? எனக்கு பாடல் 182 தான் தெரியுது, 181 ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியும். இப்ப வந்திருக்கா பாருங்க. 181 தான் இருக்குது. என்ன அதாவது 81 காட்ட சொல்கிறார். சரியா? நான் 82 தெரிகிறது திரையில். அப்படியா, நான் எனக்கு 81 தான், நான் மாத்திட்டேன். ஆனா உங்களுக்கு இன்னும் எனக்கு வரலன்னு எனக்கு 82 தான் தெரிகிறது. மாறாமல் சரி. இருக்கும். நான் இன்னொரு முறை இப்ப வருதா? ஐயா சரி, நான் மறுமுறை திரும்பியும் பகிர்றேன், நிறுத்திட்டு. இப்போ தெரியுது. 180. சரி. வனம்புகு படலம் பாடல் 181. சேந்தொளி விரிசெவ்வாய் பைங்கிழி செங்கோல காந்தளின் மலரேறி பொழிவது கவினனும் மாந்தளிர் நறுமேனி மங்கையினின் மணிமுன்கை ஏந்தின எனலாகும் இயல்பின இவை காணாய். சரி. நல்லா வாசிக்கிறீங்க. ஆனால் அதாவது இதில் வாசிக்கிறதுல ஒரு நுட்பம் என்னென்னா, அந்த ஒவ்வொரு அடியும் முடியுற இடத்துல இடைவெளி விடணும், மற்ற இடங்களில் இடைவெளி விடக்கூடாது. அங்கே இடையில் காற்புள்ளியெல்லாம் வைத்திருப்பார்கள், அது புரிவதற்காக, அது நாம் புரிந்து பாடலை அர்த்தம் கொள்வதற்காக. ஆனால் அந்த பாடலை ஓசையுடன் வாசிக்கும் போது அந்த காற்புள்ளி வைத்த இடங்களிலெல்லாம் நாம் நிறுத்த தேவையில்லை. எங்கு நிறுத்த வேண்டும் என்றால், அந்த அடி முடிகிறது அல்லவா, 4 அடி, ஒவ்வொரு அடியும் முடிகிற இடத்தில்தான் நாம் சற்று இடைவெளி விட வேண்டும். இதுதான் வாசிக்கக்கூடிய முறை. ஒவ்வொரு பாடலும், எந்த பாடலை, தமிழ் பாடல் செய்யுள் எதை படித்தாலும், அது முறையாக பதிப்பிக்கப்பட்ட பதிப்பில் படிக்கும்போது, அந்த ஒவ்வொரு அடியின் இறுதியில் கொஞ்சம் இடைவெளி விட்டு படிக்கும்போது அந்த பாட்டுக்குரிய ஓசை தானாக வந்துவிடும். அது பாட்டிற்கான இலக்கணமெல்லாம் தெரிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. யாப் இலக்கணம் தெரிந்தால்தான் ஓசையுடன் படிக்க முடியும் என்பதில்லை. அதை சரியான ஒரு பதிப்பு உள்ள ஒரு நூலில் அந்த பாடலை ஒவ்வொரு அடியின் இறுதியிலும் சிறிது இடைவெளி விட்டு பாடினாலே அந்த ஓசை வந்துவிடும். சேந்தொளி விரிசெவ்வாய் பைங்கிளி செங்கோல காந்தளிர் மலர் ஏறி பொழிவது கவினாரும் மாந்தளிர் அருமேனி மங்கையின் மணிமுன்கை ஏந்தின எனலாகும் இயல்பின இவை காணாய். இப்படி அந்த அடியின் கடைசியில் கொஞ்சம் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு படித்தால் சரியா? ஆ, சரி ஐயா. ஆ சரி. அடுத்தது அயுத்தியா காண்டம் பாடல் 182. அருந்ததி அணையாலே அமுதினும் இனியாலே செருந்தியின் மலர் தாங்கும் செறிதலில் அசோகம் பொருந்தின கனிவண்டின் பொலிவன பொன்னூதும் இருந்ததையின் எழுதி ஒத்து எழுதுவன இயல் காணாம். ஆனால் அதாவது அதுலேயும் அந்த அருந்ததி அணையாளே அமுதினும் இனியாளே செருந்தியின் மலர் தாங்கும் செறி இதழில் அசோகம், அந்த இதில் அந்த செறி இதழில் என்று சேர்த்து படிக்காமல் அந்த இடைவெளி விட்டு அங்கே அந்த தனி சீராக செறி இதழில் அசோகம், செறி இதழில் அசோகம், இது தனி அது தனியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சீரும் தனித்தனியாக அந்த பிரிவு கொடுத்து படிக்கும்போது அந்த ஓசை சிறப்பாக வரும். அருந்ததி அணையாளே அமுதினும் இனியாளே செருந்தியின் மலர் தாங்கும் செறி இதழில் அசோகம் பொருந்தின களிவண்டின் பொலிவன பொன்கூதும் இருந்தையின் எழுதி ஒத்தெழுவன இயல் காணாய். நாம் படிக்கலாம். சரி. கமலா, நீங்க படிக்கிறீங்களா? எனக்கு நான் நேரமாகி விட்டது, நான் செல்ல வேண்டும் எனக்கு. சரி, நான் படிச்சு முடிச்சிடறேன். ஆச்சா. சேந்தொளி விரிசெவ்வாய் பைங்கிளி செங்கோல காந்தளிர் மலர் ஏறி பொலிவது கவினாரும் மாந்தளிர் நறுமேனி மங்கையின் மணிமுன்கை ஏந்தின எனலாகும் இயல்பின இவை காணாய். ரொம்ப சிறப்பாக வாசித்தீர்கள். அந்த ஓசை அப்படியே வந்து விட்டது. நன்றாக இருக்கிறது. சரி ஐயா, அடுத்த பாடல். அருந்ததி அணையாளே அமுதினும் இனியாளே செருந்தியின் மலர் தாங்கும் செறியித ழில் அசோகம் பொருந்தின களிவண்டின் பொலிவன பொன் ஊதும் இருந்தையின் எழுதியோத் தெழுவன இயல் காணாய். சரி, சிறப்பு. நன்றி நன்றி. சரி ஐயா, அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஐயா. மிக்க அடுத்த நன்றி. வாரம் சார். சரி, அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நன்றி ஐயா. ஆ